மரவடியை தம்பிக்கு வான்பழையும் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்துலகாண்ட திருமால் கோயில் திருவடி வந்திருவருவம் திருவங்க மலர் கண்ணம் காட்டு நின்ன உருவுடைய மலர் நீளம் மரவடியை தம்பிக்கு வான்பழையும் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்துலகாண்ட திருமால் கோயில் திருவடி வந்திருவருவம் திருமங்க மலர் கண்ணம் காட்டு நின்னார் உருவுடைய மலர் நேரம் கண்ணடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிரம் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்மை செய்தார் என்பது போல மன்னனுடைய நோக்கி மலர் கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கள் கண்ணையும் மற்றொருவர் காணாவரே கண்ணடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலம் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரே நன்மை செய்தார் என்பது போலும் மண்ணுடைய நோக்கி மலர் கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கள் கண்ணையும் மற்றொருவர் காணாவரே அருளுடைய உழில் மருதம் கதக்களிலும் விளம்பனையும் கடியமாகும் உருளுடைய சகடரையும் மல்லறையும் உடைய விட்டோசை கேட்டான் மண்டலத்தோடு அச்சி வைத்தேடி வாங்கி அருள் கொடுத்தடையவரை ஆட்கொள்ளோர் அணியரங்கமே பதினாறாம் ஆயிரவர் தேவி மார்பணி செய்யா துவரையன்னு மதில் நாயகராகி வீத்திருந்த மணவாளர் மண்ணு கோயில் மலர் கமலம் எம்பெருவான் பொன்பயத்தில் கோவே போல்வான் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அறுவரைகளாய் நான் முகனாய் நான் மறையாய் வேள்வியாய் தக்கடையாய் தானுமானான் தேவமுடைய நாரதனார் சென்னதன்னு சிறந்த கிடந்தான் கோயில் ஓமறைவிமுள் இனங்கள் துணன்மார் காதலியை மயிர் முடிப்பித்தவர்களையே மன்னராக்கி உத்தரதன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளனுடையும் கோயில் பக்தர்களம் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுதிரஞ்சாக்காய் நிற்கின்றது வரங்கமே புரட்டு ரமசாரியாய் மாவலியை குறும்பதற்கு அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாராளங்கரவிருக்கை கொடுத்து வந்த வெம்மான் கோயில் இறைப்புடைய மணிவரமே இளஞாயிரழுந்தார் கோளரவணையின் வாய் சிறப்புடைய வனங்கள் நிறை சிறுமணிகள் வெற்றரை கந்திரு வரங்கமே சிறம்பத்தீரணியனை உகிர்நுதியார் உள்ளியமார் உரைக்கவோன் நீ சிறம்பத்தி முடியிடிய கண் விருங்க பாயலர தெழித்தான் கோயில் உடம்பெத்த மலர் கமலம் உடகளந்த தேவடிவோடு உயர்ந்து காட்டா பரம்பொத்த கருத்தெண்ணல் தால் சாய்த்து தர வணங்கன் தன்னரங்கமே தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரளாய் மூருவிலி ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் தேவரோட அண்ணம் செங்கமல மலரேறி ஊதலாடி ஊவனமே சுதைந்தொழு செம்பொடியாடி விளையாடும் குணலரங்கமே செருவாளம் புள்ளாளம் மண்ணாளன் செரு செய்யும் நாந்தகம் என்று முருவாளன் மலையாளனோடாத படையாளன் விழுத்தையாளன் இரவாளன் பகையாளன் எண்ணையாளன் ஏவுலக பெரும்புறவாளன் திருவாளனீராக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே கைநாகத்திடர் கடிந்த கனலாழிப்படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ன திருவரங்கம் திருப்பதி என்னவன் மெய்யடியான் வெட்டுத்தன் விழித்தவள் உரைக்க வல்லார் என்ன நெம்பெருமான் இணையடிக்கு இணைவதியாதிருப்பதாமே கைநாக கடத்திடர்களிந்த கனலாழிப்படையுடையான் கருதுங்கோயில் தென்னாடும் வடநாடும் குழ நின்ன திருவரங்கம் திருப்பதியின் மேல் என்னான் பெருவானை அழைத்து இறைவனியால் இறப்பல்லாமே.